ఇంతమంది శ్లోకం వరం. సీతా సమయ రాజత్వాం గతరామాదకే గవి దురంహసాం సన్నతాదా సాధ్యాతాపకరాసరా. శ్లోకం 930. సీతా సమయ రాజత్వ గతరామాదకే గవి దురంహసాం సన్నతాదా సాధ్యాతాపకరాసరా. இந்த ஸ்லோகத்தை சதுரங்க கட்டம் ஆடுவாள் இல்லையா, சதுரங்க கட்டம் ஆடுறவா அந்த குதிரைய எப்படி எப்படி அந்த கட்டங்களை வைக்கிறாளோ அத மாதிரி இங்க வாசிக்கணும். அந்த ஆடை தெரிஞ்சவாளுக்கு அது தெரியும். அந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த சதுரங்க கட்டத்துல குதிரையை மாத்தி மாத்தி அடி வைக்கிற காலத்துல முதல் கட்டத்துல இருக்கிற ஒரு எழுத்து, அப்புறம் அடுத்த எழுத்து ரெண்டாவது கட்டத்தில் இன்னொரு ஓரத்துக்கு போகும். இப்படி மாறி மாறி குதிரையை அந்த சதுரங்க கட்டத்தில் வச்சு ஆழ்வா வழக்கம் தெரிஞ்சுதா. அதை மாதிரி மாற்றி மாற்றி வச்சு வாசிச்சோம்னாக்க அதில் இந்த ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகம் எப்படி மாற்றி மாற்றி எழுதி வச்சு வாசிக்கிறோம். இது பின்னாடி பந்தம் போட்டிருக்கு, அதில் ஒன்று ரெண்டு நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்பர் பிரகாரம் வாசித்து பார்த்தா இந்த ஸ்லோகமான அதுக்குள்ள வரும். அதனால இதில் சதுரங்க சுரங்க பந்தம்ங்கிற ஒரு பந்தத்தில் இந்த ஸ்லோகத்தை சுவாமி அழகாக சாதித்திருக்கார். இதனுடைய அர்த்தத்தை இனிமேல் நாம் கவனிப்போம். சமய ராஜப்பா, சமய சமயம் சொன்னா சமயம், அதாவது சிட்டாச்சாரங்கள். ஆறு சிட்டாச்சாரம் படி நடந்துட்டு அனுஷ்டான பொருளாக என்ன யார் இருந்திருக்காலும் அப்பேற்பட்ட வைத்தியாதீரர்கள் எல்லாம் ராஜத்து ராஜகிருஷ்ணா பிரகாசிக்கிற அவன் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா தன்னுடைய அனுஷ்டானங்களால பிரகாசிக்கிறான், சித்த ஆச்சாரங்களால பிரகாசிக்கிறான். அந்த பெரியவாள்லாம் அப்பேற்பட்டவர்களை காப்பாற்றக்கூடியது. ஆக என்ன தெரிகிறது, ஆறு வைதிகாச்சாரம் வரப்படி யார் இருக்காலும் அவளெல்லாம் பாதுகாதிகாரர்கள் காப்பாற்றுவாள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்புறம் ஆகதாரா ஆகத அப்படின்னா பெறப்பட்ட அடையப்பட்ட ரா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை சொர்ணத்தை உடையவளாக இருக்காள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாதுகா தேவியே சொர்ணமயமான பாதுகா அல்லவா இவள், அதனால சொர்ணத்தோடு கூடியவளாக இருக்காள் அப்படின்னு கருத்தம். அல்லது இவள் என்ன பண்ற, ஆறு தங்க அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் சொர்ணத்தை கிடைக்க முடியாத பண்றான் தெரிஞ்சா, அவளுக்கும் சொர்ணத்தை பெற்று ஐஸ்வர்யத்தை பெற்று சந்தோஷமா இருக்க முடியாத பண்றான் அப்படின்னு சாய்கிறார். ஆகத்த ஆறாம் அப்படி மாதகே தேவி சீதா, மாதகம் மாதகம்னா சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதான கிவி கவினா சரணங்கள். இந்த சரணங்கள்ல நடுவில் இவ இருக்கா தெரிஞ்சா, அதாவது பாதியில நிறைய மணிகளுடைய சரணங்கள்லாம் வீசுறது, அந்த சரணங்கள் நடுவில் இந்த பாதுகா தேவி இருக்கான். அந்த சரணங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க அது நமக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் உண்டு பண்றது, சேவி அப்படி சேவிச்சோம்னாக்க நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றது. அதனால நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதான ரத்தனங்களுடைய கிரணங்களின் நடுவில் இந்த பாதுகாதியானவர் பிரகாசிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொன்னா சூரிய கிரணத்தின் நடுவில் பிரகாசிக்கிறார். ரங்கநாதன் ஆகாச மார்க்கமாக செல்கின்ற காலத்தில் சூரிய மண்டலத்திலேயும் எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அங்கேயும் பாதுகையோட இருக்கான். ஆனால் சூரிய மண்டலத்தில் சூரியனுடைய ஒளிகள் நிறைய வீசுகின்றன, கிரணங்கள் வீசுகின்றன, அதன் நடுவில் இவளும் பிரகாசிக்கிறார் அப்படின்னார். அதற்கு மேல சன்னதாம் துரம்மசாம் சன்னதா தா அப்படின்னார். துரம்மசாம் துரம்மசான்னா கெட்ட பாவங்கள், நிறைய கெட்ட பாவங்கள் எல்லாம் செஞ்சுவிட்டு உடுமைகள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாவத்தினால ஜனங்கள் எப்படி இருக்கு, சன்னதா அடங்கி ஒடுங்கி பாவத்தின் காரணமாக ரொம்ப துர்தேசையில கஷ்டப்பட்டு இருக்கார். அப்படி யாரு சன்னதா கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தா தானா தோ அவகண்டனே, அதாவது அழிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால யாரு நிறைய பாவங்களை பண்ணிவிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளோ அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தன்னை வந்து சேவிக்கிறவளுக்கு போக்குறது இந்த பாதுகாப்பு எழுதி அப்பேற்பட்டவன் சாத்தியாதா பகரா. அப்புறம் சாத்தியம்னா உண்டாகக்கூடிய ஏற்படக்கூடியதான அதாபன், அதாபன்னா தாபம் கஷ்டங்கள் நமக்கு, அதாபன்னா தாபமில்லாத நிலை, ஆக தாபமில்லாத நிலையுடைய கரா சிறனங்களை உடையவளாக இருக்கான். சூரியனுடைய கிரணங்கள் பாவத்தை உண்டு பண்ணுகிறது. பாதுகாதேவனுடைய ரத்தனங்கள்லேருந்து வழிபடக்கூடியான கிரணங்கள் இருக்கு, அது சந்தோஷத்தை உண்டு பண்றதே ஒழிய அது தாபத்தை உண்டு பண்ணாது இல்லையா. அதனால தாபம் இல்லாத கிரணங்களோடு கூடினவளாக இருக்கா இந்த பாதுகாதேவி. மேலும் எப்படி இருக்கான் ஆசரா அப்படின்னா, ஆ சரா ஆனா எங்கும் நடத்துறான், எல்லா இடத்துலயும் சரா சஞ்சரிக்கக்கூடியவளா இருக்கா. ஆனா ரங்கநாதனோட புகழ்ச்ச வான ரீதியில எங்க வேணாலும் சஞ்சரிப்பா பாதுகாதேவி அப்படின்ற லோகம் எங்கும் சஞ்சரிக்கக்கூடியவான தன்னை உடையவளா இருக்கா இந்த பாதுகாதேவி. அப்பேற்பட்ட பாதுகாதேவியே நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுவனாக்க, மா ரங்கராஜ பதன்னைய நீ என்ன ரங்கராஜனுடைய திருடி வாரத்துல என்னை உள்ளவே சேர்த்து விடு அப்படின்னா, எனக்கு ரங்கராஜனுடைய பதம் எது ஸ்ரீவைகுண்டம் தெரிஞ்சா, ஸ்ரீகுண்டத்துக்கு கிடைக்க முடியாது எனக்கு மோட்சம் கிடைக்க முடியாது நீ பண்ணுவாயாக என்று பாதுகாதேவியே சுவாமி தேசியன் இதில் பிரார்த்தித்தாரது. லோகசாரா காமசாராம் கவிராஜ துராவதா தாராகதே பாதராம ராஜதே ராம பாதுகா. ஸ்லோகம் 931. லோகசாரா காமசாராம் கவிராஜ துராவதா தாராகதே பாதராம ராஜதே ராம பாதுகா. லோகசாரா காமசாராம், லோகசார அகாமசாராம் பரம்பரிக்கணும். லோகசார லோகதார லோகம்னா லோகத்தில் இருக்குமையான ஜனங்கள், அந்த ஜனங்கள் எல்லாரையும் தார சம்சார மாறு சந்திருத்தி தாண்டும் முடியாக நீ பண்ணுகிறாய். யார் வந்து உன்னை பிரார்த்திக்கிறாளோ உன்னை உபாசிக்கிறாளோ அவளுடைய பாவங்கள் எல்லாம் போச்சு ரசிகாலத்தில் சம்சாரத்தை தாண்டி மோட்சத்தை அடையும்படியாக பண்ணுகிறாய். ஆனா மிகவும் காம விரும்புகிறது, ஆனால் மிகவும் விரும்பப்படுகிறதான சாரா சாரமா சஞ்சாரம், சஞ்சாரத்தை உடையவளாக நீ இருக்கிறாய். அதாவது உள்ள உட்காந்து என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் பெருமாளை கூப்பிட்டு எப்போ கேட்கறது, பாதுகாதேவி ரொம்ப வெம்பெருமான அழைச்சி எப்போ வாசலில் வீதி உற்சவத்துக்கு வருவா, ஆனால் பாதுகாதேவி எப்போ நாம் சேவிப்போம் அப்படின்னு பாதுகாதேவியுடைய சஞ்சாரத்தை எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்து இருக்கலாம் ஜனங்கள். பாதுகாதேவி சஞ்சாரம் வந்தா பெருமாளையும் சேவிக்கலாம், எம்பெருமான திருவிடியும் சேவிக்கலாம், திருவிடிங்க இருக்கணும் பாதுகாதேவியும் சேவிக்கலாம். பாதுகாதேவி திருக்க நமக்கு அனுகிரகம் பண்றாள் அப்படின்னால அவருடைய சஞ்சாரத்தை எப்போதும் வழங்கும் எதிர்பார்த்து இருக்கலாம் எல்லாரும் லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம். அப்புறம் கவிராஜ துராவசா இன்னும் நீங்க பேர்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, கவிராஜர்கள் வசந்த கவிஞர்கள் இருக்காளே, ராசர் பராசர் வால்மீகி ஆகிய கவிதைகள் இருக்காளே, அவர்களெல்லாம் கூட துராவசா உன்னுடைய பெருமையை உன்னுடைய சுபாவத்தை உன் குணங்களை பண்ணிக்கவே முடியாது. அடுத்து ஏற்பட்டவள் நீ சாமான்யம் நம்ம ஏன்னா பெருமாளையே பிரார்த்திக்க முடியாம தோபா தோன் வர்த்தந்து என்று வேதமே பெருமாளை அவனுடைய குணங்களை வர்ணிக்க முடியாமல் திண்டாடுறது. அதுக்கு மேல நீ உன்னுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு கேட்டவனாக்க, அதே போல பெருமாளை போல உன்னை யாரும் வர்ணிக்க முடியாது, உன்னுடைய கல்யாண குணங்கள் அத்தகையது எல்லை இல்ல அது எல்லையற்றது அப்படின்னார். என்ன அப்பேற்பட்டதா இருந்தாக்க அவளாலே வர்ணிக்க முடியாத காலத்தில் தேவரை எப்படி வர்ணிச்சு அப்படின்னு கேள்வி வரும். இந்த அது பாதுகா அனுகிரகத்தினால நான் ஏதோ கொஞ்சம் வர்ணிச்சேன் அப்படின்னு காத்திரியம் சுவாமி சாதிக்கிறது. காமச்சாராம் காமச்சாராம் கவிராஜுராவசாக நல்ல பார்த்து தொழிலாளையும் வர்ணிக்க முடியாத பெருமை உடையவளாக நீ விளங்குகிறாய். நீ எப்படி இருக்கேன் சாராகதே பதாராம் பாதராமன் தாராகதேன் சஞ்சாரம் சஞ்சாரத்தில் தாரா தாரம்னா நல்ல திறமையுடையவளாக உயர்ந்தவளாக கேட்கிறாள். அதாவது அழகாக ராஜநடை போட்டுக்கிட்டு பொய்யார் நடை போட்டுக்கிட்டு ரங்கநாதன் என்ன அரிசி வருவாள். அதனால சஞ்சாரத்தில் நடப்பதில் உன்னை போல உயர்ந்த அழகான நடைமுடையவா யாருமே கிடையாது. தாராகதேன் பாதரா பாதரா ராம பாதுரா பாதரா அப்படின்னாள். பாதரானாக்க அதிகமான ராணா ஒளி அதிகமான ஒளி உடையதா இருக்க கேட்டோம்னா உங்களுக்கு நிறைய எல்லா விதமான ரத்தனங்களும் இழைக்கப்பட்டிருக்கு, அதனால பல பல பல நீ பிரகாசிக்கிற. அப்பேற்பட்ட ராம பாதுகா எம்பெருமானுடைய லக்கத்து தினமுடைய பாதிய பாதியே நீ எப்படி இருக்கிறேன் ராஜது மிக அழகாக விளங்குகிறாய். ஆக எக்கள் லோக்கல் எல்லாரும் நம்ம உஜீவிக்கிறதுக்காக பருவா தேவி இங்கே வந்துருச்சிருக்கான். அவளுக்கு எப்போவும் சஞ்சார வாசல் எப்போ வருவா வருவான்னு எதிர்பார்த்து அவளை சேவிப்போன்னு காத்துட்டு இருக்கா. எல்லாரும் மனுஷன்லாம் கூட வர்ணிக்க முடியாம கஷ்டப்பட்டு அவளுடைய குணங்களை நிறையாக வர்ணிக்கிறான். அவ்வளவு வர்ணிச்சாலும் போரில் அவ்வளவு குணமுடையவளாக நீ இருக்கிறாய். அதே சமயத்தில் நடையதில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்க அழகாக ரங்கநாதன் என்ன அழைச்சிட்டு வரேன். அப்பேற்பட்ட நீ உன்னுடைய நீ தங்கமயமாக இருக்கிறதுனாலேயும் உன்னிடத்தில் நிறைய மணிகள் இழைக்கப்பட்டு பலவிதமான மணிகள் இழைக்கப்பட்டிருக்கிறாரையும் அதிலேருந்து ஏற்படக்கூடியான ஒளிவெள்ளம் இருக்க நிறையாக இருக்கு. அந்த ஒளிவெள்ளத்து நடுவில் நீ அழகாக பிரகாசிக்கிறாய். ராமனுடைய பாவியாகிறே நீ, அதனால நீ நன்றாக விளங்குகிறாய். ராதாங்கிறது பாதராமங்கிற பாதரான்னு சொன்னோம். ஆமான்னு ஒரு சொல் இருக்கு. ஆமாங்கிற சொல்ல கடைசியில் அன்னைக்கிறோம். ஆமான்னா ஆமாம்னு அர்த்தம். நீ மிக அழகாக விளங்குவது உண்மைதான். அப்பேற்பட்டவள் நீ என்று வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இந்த இதுக்கு இது அர்த்த பிரமக பந்தம்னு பேரு இந்த ஸ்லோகத்துக்கு. முன்ன உறவ கதி பந்தம் சொன்னமே அதுல சொன்னபடி நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு 5 கோடிகளை போடணும் நல்ல வாட்டத்தில். அப்புறம் அங்கேருந்து குறுக்கு வாரத்தில் 9 கோடிகளை போடணும். போட்டாக்க 8 கட்டம் உள்ளதாக வரிசையா கட்டம் 8 கட்டம் நமக்கு வரும். அந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் ஸ்லோகம் வந்துடும். வரிசையா எழுதினமானாக்க 32 எழுத்தையும் வரிசையா எழுதினமானா ஒவ்வொரு இடத்துலையும் வருவா வரும். இதுல இந்த பந்தத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டவானாக்க, மேலேந்து ஒரு அடிய மேலேந்து வாசிச்சாலும் மேலேந்து கீழே வரும். அதே மேல எழுத்தானது அப்படியே நீள வாசிச்சாலும் அந்த பாதம் வரும். அப்புறம் 2வது எழுத்து வரைச்ச மின்னெழுத்தையும் சேர்த்துக்கிண்டு கீழே வாசிச்சாலும் அதே 2வது பாதம் வரும். அப்புறம் நீள வாசிச்சாலும் அதே 2வது பாதம் வரும். இப்படியாக 3வது பாதம் வரைச்ச 3வது எழுத்து வரைச்ச 3வது எழுத்துல பழைய 3 எழுத்தையும் சேர்த்துக்கிண்டு அப்படியே சேர்த்து வாசிச்சோம்னா 3வது பாதம் வரும். அப்புறம் நீள வாட்டத்திலையும் 3வது பாதம் வரும். ஆக அப்படி அழகாக ஒரு பாதம் மேலும் கீழுமாக வரும்படியாக ஸ்லோகம் முழுக்க வரும்படியாக அமைச்சரை அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகம். அதனால மிக கஷ்டமான பந்தம், இதுக்கு அர்த்த பிரமுக பந்தம் என்று பெயர். ஜயாம பாபாமய ஜயாமஹே துஜுஹேமயா மகேஷ காதாசஹேம பாதுகா மம காதுபா. ஸ்லோகம் 932. ஜயாம பாமயா ஜயாமஹே துஜுஹேமயா மகேஷ காதாசஹேம பாதுகா மம காதுபா. இந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல பதம் பிரித்து சொல்றேன். அது புஸ்தம் வச்சுருக்கோ அதை கௌரவிக்க முக்கியமாக. ஜயாமபா அபாமயா அஜயாமஹே துதிஹே மயா மகேஷகாசஹேம பாதுகா அமமகாசு உபா என்று வளர்ச்சேரும். ஜெயமாமப்பா ஜெய ஜெயன்னா வெற்றி பெறுவது. நான் எந்த காரியத்தையும் சாதிப்பது இருக்கேன் அதுக்கு ஜெயம்னு பேர் இல்லையா. அதுல அம அமன்னாக்க பாக்கியம் இல்லாதவர், மாமன்னா லட்சுமி, அம்மன்னா லட்சுமி தன் இல்லாதவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் அர்த்தம். எந்த காரியத்தையும் செய்து அதை வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் இல்லாத சில சிலவரங்கள் அப்படிதான் திண்டாடுவா. அப்படி கஷ்டப்படுறவாளையும் அப்படி இருவாளையும் காப்பாற்றுன்றவர் இந்த எம்பெருமான் இந்த பாதுகா தேவி. அல்லது இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஜெயா அப்படின்னு ஜெயம்னா வெற்றி உடையவர்கள், 6 புலன்களை அடக்கி எம்பெருமான் தியானம் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் உடையவர்களா யார் இருக்காளோ அவாளையும் காப்பாற்றுறது இந்த பாதுகா தேவி. அப்புறம் ஆமப்பா, ஆமன்னா பக்குவம் இல்லாதவர்கள், ஆமன்னா காய்க்கு பேரு, ஆமன்னா பக்குவம் இல்லாதவர்கள் பழுத்தவர்கள் அல்ல பக்குவம் இல்லாதவர்கள், அதாவது மனதை எழுதி பெருமாளை தியானம் பண்ணக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் அப்பேற்பர்களையும் காப்பாற்றுகிறது. ஆக அது மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமா இருக்காரோ அப்படி முடியாதவர்களை கூட பாதுகாதேவியானவ காப்பாத்துறா. அப்ப ஆமையா, அப்ப ஆமையா, ஆமையம்னா வியாதி. அந்த ஆமையம் வியாதிய அப்பா வியாதி கழியும்படியாக செய்கிறவள் பிராட்டி. எந்த வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் காப்பாற்றுவா. மனோவியாதிகள் இருக்கு, ஆத்தியாத்மிகம் ஆதி உருவிக்கும் ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடியதான கஷ்டங்களால மனசு கஷ்டப்பட்டு நாம் என்ன ஒன்று போறோம், எப்படி கிடைச்சேருவோம் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்காள். அப்பேற்பட்ட மனோவியாதி உடையவர்கள் இருக்காள், அவர்களெல்லாம் கூட அப்பாமையா அவளையும் காப்பாற்றக்கூடிய தன்மையுடையது இந்த பாதுகாதேவி அப்படின்னார். மமக்காரம் அகங்காரம் மகாரம் அது இல்லாதவர்கள் ஆமாக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். அகங்கார மமகாரம் இல்லாதவர்கள் அது முனிவர்கள். அவர்கள்லாம் எப்போதும் பெருமாளை தியானம் பண்றா, அதனால பெருமாளை தியானம் பண்றதுனால பாதுகாத்தேவி அவ மனசுலயே போய் அத்து அவருடைய மனசை போய் அடைஞ்சிருக்கா இவர் அத்துனா அங்க போய் தங்குறான்னு அர்த்தம். ஆக முனிவர்கள் இடத்துல எப்பொழுதும் அவர்கள் தியானம் பண்ணுவதனால அவர்கள் இடத்துல அடிக்கடி சென்று அவர்கள் சுதயகமலத்தில் தான் வீட்டிலிருந்து அவளுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் பண்றார். அது அம்மா காசு அர்த்தம். அப்புறம் உபா அப்படின்னு கேட்டாக்க ஊர்னா சுத்ரன் சிவன், அவனை பா ரசிக்கிறவள். சுத்ரன் பல விதமான கஷ்டங்கள் இருந்தது, பிரம்மாவுடைய தலையை கிள்ளி நான் தலையை கிள்ளி விட்டு அதனால பிரம்மச்சு தோஷம் வந்து கஷ்டப்பட்டு பிரம்ம கபாலம் கையிலேயே ஒட்டிக்கிண்டு ஒரு ஊராக சித்தினான். யாரை போய் பிரார்த்திச்சாலும் ரொம்ப கவாலம் விடல. அப்புறம் பெருமாளை பிரார்த்திச்சு விட்டு பெருமாளை அவாபிச்ச போட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் தான் அந்த கபாலம் ஒட்டிட்டு விட்டுது விட்டுது. ஆகினால உபா இப்படியாக அவனுக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் காப்பாற்றுறது இந்த பாதுகா தேவி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா, அம்மாமாக்க அம்மாக்கனா மமகாரம் இல்லாதவர்கள், அகங்காரம் அகங்காரம் இல்லாதவர்கள். அவர்கள் அத்துனா அவர்கள் நடந்திருக்க முடியாத செல்வம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்காவா, ஊன்னா செல்வம்னு இருக்கும் என்ன சிவன் சொன்னோம், இப்ப ஊங்குது செல்வம் நடத்தும். அகங்காரம் அகங்காரம் இல்லாதவர்கள் அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. சொத்து இருந்தாலும் கூட சொத்து நம்முடையதுங்கிற ஒரு பராமரிக்கணுங்கிற ஒரு ஆசை அது இல்லாதவர்கள். அவர்கள் அது பெருமாள் பகவத் சந்தர்ப்பத்தினால்தான் அவ காப்பாற்றப்பட்டு அந்த சொத்தை வச்சிருந்து அவ வாழ்நாள் வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா. அப்படி சொத்துல அகங்காரம் நாம் சம்பாதிச்சோம், நம்முடைய சொத்து அதை நாம் காப்பாற்றி வச்சுக்கணும் கழிச்சு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் இருக்காது. அவர்கள்லாம் அம்மாக்காள்னு பேரு தெரிஞ்சுதான். அம்மாக்காவது உபு ஊ அப்படி செல்வத்தை உடையவர்கள் அவர்கள். அவ செல்வம் போயிட்டு அப்படி இப்படி வாழ முடியும் இந்த லோகத்துல. அதனால அப்பேற்பட்டுடைய செல்வத்தையும் காப்பாற்றுறது பிராட்டி. ஆக அகங்காரம் அகாரம் இல்லாமல் பகவத் தியானத்திலே ஈடுபட்டு இருந்திருக்கிறவர்களுடைய செல்வத்தெல்லாம் கூட இவள் வாழ்நாள வாழ்க்கை நடத்தணுமே வா அப்படி என்பதற்காக பாதுகாதியானவர்கள் காப்பாற்றி கொடுக்கிறார் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். மகேஷ காகாச ஹேம பாதுகா. மகேஷன் இந்திரன் இந்திரனுடைய காரணா சரசுல ஆகாச விளங்குகிற ஹேம பாதுகா தங்கத்தனுடைய தன்னை உடையவர்கள் ஆறு பாதுகாதேவி. அதாவது பெருமாள் இப்படி சஞ்சாரத்தில் காலத்துல உற்சவ காலங்களிலையும் ராத்திரி வேளையிலையும் பிறருக்கு தெரியாமல் இந்திராதி தேவதைகள் எல்லாம் வந்து பெருமாள் ஆராதனை பண்றது உண்டு. அப்போ தன்னுடைய திருவுடைய திருமுடிய என்ன பண்ற பாட்டியினுடைய வெப்பெருமானுடைய திருவடி வாரத்துல தடையை வச்சு சேவிக்கிறாவா. அப்போ வெப்பெருமான திருவாரத்துல பாதுகா தேவி இருக்கு. பாதுகா தேவி மேல இடிக்கும்படியாக தன்னுடைய சிரசை வச்சு இந்திரங்களை இந்திராதிகள் எல்லாம் சேவிக்கிறார். ஆக இந்திரதிராதி தேவதைகளாலே என்ன தலையிலே தாங்கப்பட்ட தன் தங்க பாதுமயமான பாதுகையை உடையவளாக இருக்கா இந்த பாதுகா தேவி. ஆக அவளை எப்பொழுதும் இந்திராதி தேவர்கள்லாம் வந்து காலில் விழுந்து பெருமாளத்தினுடைய விழுந்து பாதுகைங்க தன்னுடைய சிறசு இடிக்க முடியாது வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு அதற்கு பொருள். அஜயா மகே யுதிஹே மயா. அஜயா மகே அஜயான்னா அஜயன்னா ரங்கநாதன் பிறக்காதவன் அர்த்தம். இந்த ரங்கநாதனை யான்னா சேர்ந்திருக்கிறது. ரங்கநாதனுடைய மகே உற்சவத்தில் ரங்கநாதனுக்கு அப்பப்போ உற்சவம் நடக்கிறதோ இல்லையோ அந்த உற்சவத்தில் அடிக்கடி சேவித்து எம்பெருமானுடைய பாதுகா தேவியினுடைய கிருபையை பெற்று துதுகே என்னால அவருடைய அனுகிரகங்கள்லாம் முழுக்க கடக்கப்பட்டது. ஆக அவருடைய அனுகிரகத்தெல்லாம் நான் பெற்றேன் அப்படிங்கிறார் சுவாமி. அல்லது இப்படின்னு சொல்லலாம், அஜயாமகே துகே அப்படின்னா அஜயாமகேன், அஜன்னா பிரம்மான், பிரம்மனை சார்ந்த மகே உற்சவத்தில் அப்படின்னா பிரம்மோத்சவத்தில் அர்த்தம். பிரம்மோத்சவத்தில் பரம்பிரம்மன் இவன் நான்மகன் பிரம்மாவே வந்து பிரம்மோத்சவத்தை நடத்தி இருக்கிறதாக சொல்லுகிறோம். அவனே வந்து எல்லாம் பண்றான், அவனுக்கெல்லாம் உதவனே அவன்லாம் அரைக்கிறான். வந்து துவசம்ப பிரதிஷ்ட இது பண்ற காலத்தில் துவாரோகண காலத்தில் அர்த்தவாள மந்திரம் சொல்லி கூப்பிடுறான். அப்போ இந்த நான்மகனே வந்து இந்த உற்சவத்தை நடத்தி வைக்கிறான். அதனால நான்மகன் வந்து இருந்து நடத்த முடியாத அந்த பிரம்மோத்சவம் இருக்கேன், அந்த பிரம்மோத்சவத்தில் அவனை அடிக்கடி எம்பெருமானை நான் சேவிச்சு பாதுகா தேவியை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை நிறைய கலந்திருக்கேன், நிறைய பெற்றிருக்கிறேன் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஆக பாதுகா தேவியான எல்லோருக்கும் சேமத்தை கொடுக்கறான், தாபத்திரயங்களை போய்ச்சி சிரமங்களை போய்ச்சி சௌகரியமா இருக்க முடியாது பண்றான், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அவளை அதை நிவர்த்தி பண்ணி நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றா அப்படின்னு சாதித்தார். அதோட பாதுகாதேவி பெருமாளை உற்சவங்கிற ஜாதியத்தை அழைச்சுக்கிட்டு பெருமாளை சேவிக்க யார் வரலையோ அவனே அனுகிரகிக்கிறதுக்காக வெளியில வராளாம். ஆக உற்சவத்தை எதுக்காக நடத்தி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, உற்சவம் நடந்ததுனாக்க சில பேர் மேல கச்சேரி கேட்கணும் வருவான், சில பேர் பாட்டு கச்சேரி நடந்ததுன்னா அதை கேட்கலாம்னு வருவான், இல்லை வேண்டியவெல்லாம் வருவான்னு வம்பளக்க வருவா சில பேர். இல்லை இப்படி பல ஜாதியத்தினால வந்து கூடி கூடினாலாம் அவன் வரவா எப்படி இருந்தாலும் தன்னை சேவிப்பாளர்களே ஒரு அளவு சேவிச்சாடலாம், அதை வச்சுட்டு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு சேவத்தை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உடையவள் பாதுகாதேவி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். இதில் இருக்க பந்தத்துக்கு என்ன சர்வதோபத்ர பந்தம்னு பேர் இருக்கு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல வரிசா 9 கோடு போடுறது, மேலேருந்து கீழே 9 கோடு என்ன, அப்புறம் இந்த வாட்டத்தில் 9 கோடு, ஆக 9 18 கோடி, இப்படி 9 கோடு அப்படி 9 கோடு போடுறோம். போட்டால் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கும் இதில் அப்படின்னு கேட்டோம்னாக்க, கிட்டத்தட்ட 64 கட்டம் இருக்கும். இந்த 64 கட்டத்தில் முதல்லேருந்து ஸ்லோகத்தை வரிசையாக எழுதிட்டு போடுறது. அப்படி இல்லைன்னா முதல் 4 கட்டத்தில் வரிசையாக ஸ்லோகமே முடியறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கடைசி பாதத்திலேருந்து 4 பாதம், அப்புறம் 3 பாதம், அப்புறம் 2 பாதம், அப்புறம் 1 பாதம் அப்படின்னு அதில் எழுதுறது. எழுதி இப்படி இப்போ வாசிச்சுமே ஆகும், வரிசையாக வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வரும், மேலேருந்து கீழே வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வரும். அதனால குறுக்கு நெடுக்காகவோ மேல் கீழாகவோ தலைகீழாகவோ எப்படி வாசித்தாலும் ஸ்லோகம் வந்துடும். அதனால ஆனால் இதில் எழுதுறது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஸ்லோகத்தை 2 இடம் எழுதுறோம். ஒரு ஸ்லோகத்தில் முதல் பாதத்திலேருந்து ஆரம்பித்து 4 பாதம் வரலாம் எழுதுறோம், அதுக்கப்புறம் 4 பாதத்திலேருந்து ஆரம்பித்து முதல் பாதம் வரை 4, 3, 2, 1 அப்படி தலை எழுதுறோம். அப்படி எழுதிட்டு வாசித்தோமே ஆகிய எப்படி வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வருது, அந்த பாதம் ஒவ்வொரு பாதமும் வந்துடும். அதனால இதுக்கு சர்வதோபத்ரம்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பந்தத்தில் கஷ்டமாக சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தை அழிச்சியதாக இருக்கிறது. ஸ்லோகம் 933. இந்த ஸ்லோகத்தை பதம் பிரிக்கிற அதை கவனிச்சு பாருங்க. இப்போ பாபாசு அபாபாசு அபாபா அபாத பாத தபாதபா பாதுகாதேவியானவள் எப்பேற்பட்டு அப்படின்னு கேட்டா அபா அபா எந்த விதமான பாபமும் சம்பந்தம் கிடையாது. அவளுக்கு சேவிக்கிறவாளுக்கும் பாபம் கிடையாது, பாதுகா தேவிக்கும் எந்த விதமான பாபமும் சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடியவள் அவர்கள். அதனால அபாபா அப்படின்னா அந்த பாதுகா தேவி பேர்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா அபாத பாதத பாதபா அப்படின்னார். ஆனால் சொன்னா அவதீத்யா எல்லாரையும் சர்வரட்சகனா இருக்கான எம்பெருமான் மகாவிஷ்ணு அம்பு அவருடைய பாதனா திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு பாதத கிரணங்களை கொடுக்கக்கூடியதான பாதபா கிரணங்களை உடையவள். பாதுகா தேவி எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமான் திருவடியில பாதுகையை சாத்திட்டா எம்பெருமான் திருவடி பல பலன் பிரகாசிக்கலாம். ஏன் பாதுகை நல்ல நல்ல ரத்தனங்கள்லாம் அழைச்சிருக்கு, இதனுடைய காந்தியெல்லாம் பெரும்பாலனுடைய திருவடி மேல போய் விழறலாம். அதனால எம்பெருமானுடைய திருவடிக்கு காந்தி பாதுகையினுடைய காந்தியினால்தான் பெருமானுடைய திருவடிக்கே காந்தி ஏற்படுறது. அதனால பாதுகை சாத்திக்கிட்டாக்க பெருமானுடைய திருவடியான ரொம்ப அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவிழுக்கு காந்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா ததபாதபா. ததபாதபா அப்படின்னாக்க ததன்னா பாதுகாப்பை அளிக்கக்கூடியது என்றுதான், எல்லோருக்கும் பாதுகாப்பை அளிக்கக்கூடியதான பாதபா என்றுதான், பாதத்தன்னா ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம் என்றுதான். அதாவது எம்பெருமான் அப்பான்னா அப்புன்னாக்க தீர்த்தம் அர்த்தம். எம்பெருமானுடைய திருவிழில திருமாவுக்கு திருவஞ்சனம் பண்றார், திருவஞ்சனம் பண்ணா திருவஞ்சன தீர்த்தமானது பாதுகா மேல விழுறது. பாதுகா தேவி அப்புறம் தொடர்ந்து இதெல்லாம் பண்றா, பாதுகா தேவியில் வந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறார். சேவிக்கிற காலத்தில் எம்பெருமானுடைய திருவஞ்சன தீர்த்தங்கள் எல்லாம் எல்லா கலையிலையும் படறது தெரிஞ்சுதான். அதனால யாரார் வந்து வந்து சேவிக்கிறாரோ சேவிக்கிறாருடைய பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியதான திருவஞ்சன தீர்த்தத்தோடு கூடியிருக்கிறாள் பாதுகா தேவி. ஆக பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணா அது கடைசியில் பாதுகையில் தான் வந்து விழும். அதனால எங்களுடைய பாபத்தையும் பார்க்கக்கூடியதான திருமஞ்சன தீர்த்தத்தை கூடியவள் இந்த பாதுகா தேவியானவள் அப்படின்னார். மேலும் மேலும் ஜபாத பாபாத பாத பாத பா, அதாவது என்ன ஜபாத ஜபாதன்னா தேம ரட்சணேங்கிறதாவதுலேருந்து வந்திருக்குங்கிறார். அதனால ஜபாத அப்படின்னாக்க எல்லாருக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, மக்கள் எல்லோரையும் பாதுகாக்கக்கூடியது. இன்னும் எப்பேற்பட்டது பாபாத, மக்களை பாதுகாக்கிறதுனா எப்படி பாதுகாக்கிறது, அவனுடைய பாபங்களை தான் போக்கினா மக்கள் சேவமா இருக்கா இல்லையா. அதனால அவனுடைய பாபாதனா பாபங்களை தான் சாப்பிடுறதுனா பாபங்கள்லாம் போக்குறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பாபங்களை போக்கக்கூடியதான பாதன்னா எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடிகளோடு கூடியிருக்கு இந்த பாதுகா தேவி. ஆறு ஆறு வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடியானது பாதுகாப்பை கொடுக்கறது, அவருடைய பாவங்களெல்லாம் போக்குறது. அப்படி உயர்ந்த திருவடியை ஆறு பாதுகாக்கிறா அப்படின்னு கேட்டா பாதுகா தேவி பாதுகாக்கிறா. அப்ப ஏற்பட்ட பாதுகை அந்த பாதுகையா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா பாபாது என்ன நமக்கு இருக்கக்கூடிய தனியோ பாவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாவங்களில் இருந்து அபாவாது நம்ம காப்பாத்துறது. ஆக பாதுகா தேவியானவர்கள் நம்முடைய பாவங்களில் இருந்து எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கிறாள் நம்மை என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுசந்தித்தாகிறது. இந்த ஸ்லோகத்தை நாம் கவனிச்சோமாக இதுல தாங்கிற ஒரு மெய்யெழுத்தும் தாங்கிற மெய்யெழுத்தும் திரும்பி திரும்பி வருது. அதே மாதிரி அகாரம் ஆகாரம் இதுவும் வருது. ஆக உயிரெழுத்துக்களான அகார ஆகாரமும் மெய்யெழுத்துக்களான தாபாங்கிற ரெண்டு எழுத்துக்களுமே இந்த நாலு எழுத்துக்குள்ளேயே இந்த ஸ்லோகமானது அடங்கி இருக்கு. ஆக இந்த நாலு எழுத்துக்குள்ளேயே கொண்டு திரும்ப திரும்ப சொற்கள் வருகின்றபடினாலே அதுக்கு யமகம்னு பேரு. அதோட கூட நாலு எழுத்துக்கள் கூடின சர்வதோபத்ரம் என்கிற பந்தத்தோட விசித்திரமான பந்தத்தோட கூடியிருக்கு இந்த ஸ்லோகமானது. இப்ப இருந்த சர்வதோபத்ர பந்தத்தை சுவாமி அழகாக இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அமைச்சு கொடுத்து காட்டியிருக்கிறார். கோபோத்தீபகபாபேபி எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத தண்டதரம்னு சொல்லுவாள் வழக்கம். யாராவது பாபம்.